ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. த்வச்சே சத்வே ஸ்திர தியம் த்வப்ராப்த்யேக ப்ரயோஜனம் நிஷித்த காம்ய ரஹிதம் குருமாம் நித்ய கிங்கரம். ஸ்ரீ ஞாசதசகத்தில் ஐந்தாவது பத்தியம். ஞாசதசகமானது சரணாகதியை பற்றியது. ஞாசக அப்படின்னு சொன்னா வைத்தல், சரணம் புகுதல் அந்த அர்த்தம். பரநியாசகன்னா பரத்தை வைப்பது. தசகம்னு சொன்னா பத்து பத்தியங்களை உடையது. சோ ஞாசத்தை பத்தி, பரநியாசத்தை பத்தி பத்து பத்தியங்களை உடையது இந்த கிரந்தம் அல்லது நூல், இந்த ஸ்தோத்திரம். அதுல எப்படி பரநியாசம்னா என்ன, எப்படி அந்த மனோபாவம் இருக்கணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் சாதிச்சார். இப்ப ஸ்ரீமன் அபீஷ்ட வரத துவாமஸ்மி சரணம் கதகன்னு உன்னை சரணம் அடைந்தவனாக இருக்கின்றேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ சோ சரணாகதி ஆயிடுத்து. இப்ப சரணாகதி பண்ணவாலாம் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண வேண்டாம் இல்லையா, அகிஞ்சரன் சொல்லி இப்ப சரணாகதி பண்றோம், எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா கைங்கரியம் பண்ண வேண்டும். சரணாகதி செய்து முடித்தவர்கள் என்ன பண்ணணும், கைங்கரியத்தை பண்ணணும். கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம் நம்ம சொல்றோமா இல்லையா, ஆணுகூல்யசிய சங்கல்பகா. ஸோ பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், பகவானுக்கு அவனை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் நாம் பண்ண வேண்டும், அது கைங்கரியம். சரி, எப்படி கைங்கரியம் பண்ணணும், ஒரு நாள் பண்றோம், ஒரு மாசம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா நித்திய நித்தியமா பண்ணணும், எப்பவுமே பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு நித்திய கிங்கரஹா அப்படின்னு பேர். இப்ப இந்த நித்திய கைங்கரியமானது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகுதான் சித்திக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய நாள் வரை அந்த ஏத்த தேக அவசானம் சொன்னார் இல்லையா போன பத்தியத்துல, துவத்பாதம் பிராபய ஸ்வயம்னு. அப்ப இந்த தேகத்தினுடைய அவசானம் வரை நாம் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும், நித்தியமாக இருக்க வேண்டும். குரு மாம், எல்லாமே என்னன்னா மாம் குரு, அங்கேருந்து எடுத்துப்போம். மாம் குரு, மாம்னா என்னை, அகம் சப்தம் அஸ்மத சப்தம், அகம் ஆவாம் வயம், மாம் மா ஆவாம் நௌ அஸ்மான் நக. சோ மாம்னா என்னை அர்த்தம். மாமேகம் சரணம் ரஜன் சொல்றனா இல்லையா பகவான். சோ மாம்னா என்னை, குருனா என்னை செய் அப்படின்னு அர்த்தம். செய்தருள், செய்விப்பாயாக, மேக் மீ அப்படின்னு அர்த்தம். இப்ப மாம் குரு தான் இதுல வந்து ஆபரேட்டிவ் பார்ட் சொல்லுவோம், அதாவது முக்கியமான இது. என்னை எப்படி ஆக்க வேண்டும், நித்திய கிங்கரனாக ஆக்கு, நித்திய கிங்கரனாக என்னை ஆக்கு. சோ நித்தியமாக கைங்கரியத்தை மட்டும் சரணம் புகுந்தவர்கள் செய்ய வேண்டும். தங்களை பற்றி பெரிதும் கவலைப்படாமல், ஏன்னா பரத சமர்ப்பிச்சாச்சு பகவான் கிட்ட, தன்னை காக்கக்கூடிய பொறுப்புன்னு சொல்லியாச்சுன்னா இந்த தேக யாத்திரைன்னு தான் பேர், வெறும் இந்த தேகத்துக்கு ஒரு யாத்திரை அவ்வளவுதான். ஆத்மாவை ரட்சிக்கணும்னு சொன்னவன் தேகத்தை ரட்சிக்க மாட்டாங்கன்னா அவனோட மகாவிசுவாசம் வந்து பகவானிடத்த சித்தத்தை, பகவானிடத்துல சித்தத்தை கொடுத்த அந்த பிரபன்னர்கள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரை எப்படி பண்ணணும், நித்தியம் எப்பவுமே அவனுக்கு எல்லாம் பகவானுக்கு பகவானுக்குன்னு பண்ணிட்டுருக்கணும். சரி, கூட கைங்கரியம் பண்ணச்சு நிறைய தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது கூட சில வேண்டாத காரியங்களை பண்ணிக்கொண்டும் நாம் என்ன பண்ணலாம், கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நிஷித்த காமியரகிதம், இந்த கைங்கரியம்னா என்ன, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கைங்கரியம்னா நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ பிரபாவளுக்கு போய் அவனுக்கு இது பண்றது மட்டும்தான், பிசிக்கலா ஏதோ பண்றது கைங்கரியம் நினைச்சிட்டு இருக்கோம், அதுவும் கைங்கரியம் தான். ஆனா பகவானுடைய ஆக்கையை பின்பற்றுவதே ஒரு சிறந்த கைங்கரியம். ஏற்கனவே நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு நாம என்ன பண்ணணும்னு எல்லாம் ப்ரீ டிட்டர்மைன்ட், இந்தந்த வர்ண ஆசிரமத்துல பிறந்தா என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கு இல்லையா. அதுதான் நம்மளுடைய, அதுதான் நம்முடைய முதல் கைங்கரியமே. நித்திய கர்மான் சந்தியாவந்தனாதிகள்லாம் கூட கைங்கரியம் தான். சோ பகவானுடைய ஆங்கியை பின்பற்றுவதே கைங்கரியம். சோ அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த நித்திய நைமித்திக கர்மாக்கள் எல்லாம் பண்றதே கைங்கரியம் தான். இப்ப நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணச்சு என்ன ஆகணும், கூடவே நிஷித்த கர்மாவும் சிலது நம்ம பண்ண வேண்டி வரும். அது நம்மளுடைய பாப்ப வாசனை கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா. நிஷித்தம், நிஷித்தம்னு சொன்னா அது தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நிஷித்தம்னு சொன்னா தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம், விளக்கப்பட்டதுன்னு அர்த்தம். காமியம்னா, காமியம்னு சொன்னா, காமியம்னு சொன்னா அற்ப பலன்களை தரக்கூடிய கர்மாக்கள். அதாவது நம்ம இப்போ மோக்ஷன்ற பெரிய இருக்கிறதுலே பெரிய அவா பெரிய ஆசை வந்து மோக்ஷத்துக்கு போகிறது தான். தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்லக்கூடிய புருஷார்த்தங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய புருஷார்த்தமானது பரம புருஷார்த்தமானது மோக்ஷம். அதையே நம்ம வேண்டிட்டோம். இப்போ அதற்கு பிறகு போய் அற்ப பலன்களை நாம் பிரார்த்திப்போமே ஆனால் அது இழுக்கா போயிடும், பகவானுக்கு ஒரு தர்மசங்கடமாக போயிடும். மோட்சத்தையே கொடுத்துடும், திருப்பி எது வந்து கேட்குறானே அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட மனோபாவம் இருக்கணும்னா, எப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தவியம் இருக்கணும்னு சொன்னால், இந்த நிஷித்த கர்மாவோ காமிய கர்மாவோ இதெல்லாம் வர்ஜிதமாக நாம் நித்திய கைங்கரியத்தை பண்ணும். ஸோ நித்திய கைங்கரியத்தை மட்டும் நாம் செய்ய வேண்டும். சரி, கைங்கரியம் பண்ணுறோமே, இதன் மூலம் பகவானத்தில் வேறு ஏதாவது பிரார்த்திக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? எப்பயுமே பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்தத்தைன்னு ஒரு வசனம் சொல்வான். பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு சொல்வான். எந்த விதமான பிரயோஜனத்தையும் அனுதிஷியாமல் உத்தேசிக்காமல் ஒரு மடையன், ஒரு மந்தன், அவன் கூட எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அவன் கூட எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு சொல்றான். இங்கிலீஷ்ல இருந்தாலும் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, நான் இதை பண்றதுனால எனக்கு என்ன லாபம் நினைக்கிறேன். அப்ப நித்திய கைங்கரியத்தை பண்ணிட்டு, நித்திய கைங்கரியனா நித்திய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோமே, ஏதாவது பிரயோஜனம் கேட்பதற்கு நமக்கு மனசுல ஒரு விகாரம் தோன்றுமான்னு கேட்ட தோன்றக்கூடாது. தொத் பிராப்தியேக பிரயோஜனாக, தொத் பிராப்தியேக பிரயோஜனம் மாம் குரு, உன்னை அனுபவித்தலையே, உன்னை அடைவதையே பிரயோஜனமாக கொண்டவனாக என்னை. இப்போ இந்த கைங்கரியம் பண்ணுறது எதுக்காகனு சொன்னால், பகவான் அடையணும் இல்லை ஒரு பலனை நாம் அடைய வேண்டும்ன்ற எண்ணத்தில் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பண்ணப்பட்ட மோட்சம் இருக்கு இல்லையா, அதாவது பகவான் அடையணும் தான், சந்தேகம் இல்லை. இதன் மூலமாக நான் பகவான் அடைவேன் நினச்சா தப்பாயிடும். ஏன்னா பிரபத்தின்ற உபாயம் அப்படின்னு சொன்னால் அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சாச்சு, அந்த உபாயத்தோட கூட வேறு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அந்த உபாயத்தோட கூட வேற எந்த காரியத்தையும் எதுக்கும் இருக்கட்டும்னு பண்ணக்கூடாது. சிறிய திருவடி ராவணோட சபைக்கு போச்சு, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை விட்டான், பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவரை கட்டுப்படுத்தியாச்சு. அதுக்கு பிறகு அந்த ராட்சசர்கள் என்ன பண்ணா, கயத்தை போட்டு கட்டினார் அவர். அப்ப பிரம்மாஸ்திரமானது பொய்யாயிடுது. ஏன்னா பிரம்மாஸ்திரம் வந்து வேற எந்த ஒரு இதையும் கூட பொறுத்துக்காது. கயிறுன்றது அற்பமான இதுவா பார்த்திவமா இருக்கு, அதாவது இந்த லோக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அல்ப உபாயம். ஆனால் அந்த அல்ப உபாயத்தை கூட பிரம்மாஸ்திரமானது பொறுத்துக்காது. அது மாதிரி பிரபத்தின்றது எப்படின்னு கேட்டால் ரொம்ப சென்சிட்டிவ், வேற எந்த ஒரு உபாயத்தை எடுத்தனாலும் அது பொறுத்துக்காது. அதனால இந்த கைங்கரியம் பண்ணுறேனே எதுக்கு இருக்கட்டும், இதனாலே எனக்கு மோட்சத்துக்கு ஒரு பிரயோஜனம் ஆகணும்னு சொன்னால் கூடாது. தத் பிராப்தியேக பிரயோஜனம், உன்னை அடைவது மட்டுமே, உன்னை அனுபவித்தல் மட்டுமே என்னுடைய பயன் அப்படின்ற எப்பயும் இருக்கணும். இப்போ இந்த புத்தி இந்த பாவத்துக்கு ஒரு முன் பாவம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, துவச்சேஷத்தே சிரதியம். அது சேஷகன்னு சொன்னா அடிபணிந்து இருப்பவன், சேஷக மாஸ்டர் சர்வன்ட்னு சொன்னோம், அடிபணிந்து இருப்பவன். சேஷத்துவம் அப்படின்றது அந்த தன்மை, அடிபணிந்து இருக்கக்கூடிய தன்மை, சப்சர்வியண்டா டிபெண்டா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த துவம்ன்ற பதம் போட சம்ஸ்கிருதத்துல அது வந்து அந்த தன்மையை குறிக்கிறது. ஆச்சாரியன், ஆச்சாரிய, ஆச்சாரியத்துவம்னு சொன்னா ஆச்சாரியனாக இருக்கும் தன்மை. சிஷ்ய, சிஷ்யத்வம் அப்படின்னு சொன்னா சிஷ்யனாக இருக்கும் தன்மை. அமரி சேஷக சேஷத்வம் அப்படின்னா சேஷனாக இருக்கும் தன்மை. இப்ப துவத்து சேஷன்னு சொன்னா யாருக்கு சேஷன் நம்ம சொல்லணும் இல்லையா? நான் வந்து ஒரு அடிமை, நான் வந்து ஒரு சப்சர்வியண்டா இருக்கேன்னு சொன்னா யாருக்கு கேள்வி வரும். துவத்து துவத்துன்னு முன்னாடி பார்த்தா உன்னுடைய. இப்ப துவத்து தேல முடியறது, துவத்து ஷே ஷகாரம் சிவ சம்பூஷா அப்படின்னு சொல்லுவோம். அது சந்தினால சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்குன்னா, துவத்து துவச்சே சத்வே, அந்த தகாரமானது சகாரம் ஆயிடுது, த ச ஆயிடுது, ஷ ச ஆயிடுது. துவச்சேஷத்வே பிரிச்சோம்னா துவத்து பிளஸ் சேஷத்வே. அது சந்தி எந்தெல்லாம் ஆனதுனால அந்த விகாரம் ஏற்பட்டுருது, அந்த பதம் அந்த ஒலி அந்த சவுண்டு அக்ஷரங்கள்லாம் மாறி போயிடுது. இப்போ துவச்சேஷத்வேன்னா என்ன அர்த்தம், இப்போ சப்தமி பக்தி அடைஞ்சிருது ராமே மதி. அப்போ உனக்கு அடிமையாக இருப்பதில் அப்படின்னு அர்த்தம், உனக்கு அடிமையாக இருப்பதில். துவச்சேஷத்வே என்ன அர்த்தம் ஆச்சு, இப்போ உனக்கு அடிமையாக இருக்கும் மனோபாவத்தில் ஸ்திரதியம். ஸ்திரன்னு சொன்னா உறுதின்னு அர்த்தம், தீனா புத்தி, தியம்னு சொன்னா இப்ப ஸ்திர தியம்னா வந்து இந்த மாம்க்கு எல்லாம் விசேஷனம். ஆக்சுவலா ஸ்திர தியம்ன்றது மாம்க்கு விசேஷனம். எப்படிப்பட்ட எண்ணெய், எண்ணெய் எப்படியாக ஆக்குன்னு சொன்னா ஸ்திர தியமாக ஆக்கு, ஒரு உறுதியான மனதை உடையவனாக ஆக்கு. எதில் உறுதியான மனது? துவச்சேஷத்வே, உன்னுடைய தாசபாவத்தில், தாசிய பாவத்தில் என்னை மன உறுதி உடையவனாக ஆக்கு. அதற்கு பிறகு துவத் பிராப்தியக்க பிரயோஜனம், உன்னை அனுபவித்தலே துவத்து பிராப்தி ஏக பிரயோஜனம். பிராப்தி பிளஸ் ஏக பிராப்தியக்க நேரத்து, மறுபடியும் துவத்து உன்னுடைய, உன்னை அடைவதிலேயே, உன்னை அடைவதுதான் பிரயோஜனம் எவனுக்கோ அவனுக்குன்னு சொல்லுவான். அது விக்ரம் சொல்லுச்சு, அதாவது அதை பிரித்து அர்த்தம் பண்ணுச்சு. ஸோ உன்னை அடைவதையே பிரயோஜனமாக உடையவனாக என்னை மாற்றுன்னு அர்த்தம். அப்போ மாம்க்கு அது ஒரு விசேஷனம். நிஷித்த காமியரகிதம் சொன்னால் தடை செய்யப்பட்ட அல்லது விலக்கப்பட்ட செயல்களையும் அற்ப பலன்களை தரக்கூடிய செயல்களையும் விட்டவனாக, செய்யாதவனாக என்னை மாற்று. எதுக்கு இதெல்லாம் கேட்டால் நித்திய கிங்கரனாக மாற்றும். ஸோ என்ன நித்திய கிங்கரம், நித்திய கிங்கரக முதல் விபக்தி. நித்திய கிங்கரம்னா நித்திய கிங்கரனாக அப்படின்னு அர்த்தம். ஸோ நித்தியமாக கைங்கரியம் செய்பவனாக என்னை மாற்று. நித்தியமான கைங்கரியம் சித்திக்கிறோம்னா இந்த மூன்று விஷயங்கள் வரணும். என்ன வரணும்? நிஷித்த காமிரஹிதம் போகணும், ராஹித்யம் போகணும், அதாவது தடை செய்யப்பட்ட மற்றும் இந்த அற்பசாரங்கள் அவை சுவை தகன்றோந்தியன்னு சொன்னார். அது மாதிரி அற்பசாரங்களில் புத்தி போயிடுச்சுன்னா கைங்கரிய புத்தி போயிடும். அதனால நிஷித்த காமிரஹிதனாக இருந்து கொண்டு நித்திய கிங்கரனம், நித்திய கிங்கரனாக என்னை மாற்று. மேலும் இப்ப நிஷித்த காமியரகிதம்ன்றது எப்போ வரும்னு சொன்னா தோ பிராப்தியக்கு பிரயோஜனமாக இருந்தால் தான் வரும். உன்னை அடைவது மட்டுமே என்னுடைய பிரயோஜனம்ன்ற ஒரு நோக்கம் இருந்தால் தான் இத்தனை விஷயங்கள்ல புத்தி போகாது. இப்போ உன்னை அடையன்ற பிரயோஜனம், அதாவது உன்னை அடைவதே பிரயோஜனம் சொல்ற போது அது எப்போ வரும்னா துவச்சேஷத்தே ஸ்திரதியம் இருந்தால் தான். நான் ஏன் பகவான் அடையணும்? ஏன்னா நான் வந்து பகவானுக்கு சேஷபூதம், அதான் என்னுடைய சுவாவம், தாசபூதம். அப்படி இருக்கணும்னா பகவானை மட்டுமே அடையிற எதுவும் எனக்கு இருக்கணும். பகவானை மட்டும் அடையணும்னு சொன்னால் இத்தர விஷயங்கள் எனக்கு புத்தி போகக்கூடாது, பகவானை நித்திய கைங்கரியம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு இதுவாக வச்சுக்கலாம். ஸோ நித்திய மாம் நித்திய கிங்கரம் குரு, நிஷித்த காமிரஹிதம் மாம் நித்திய கிங்கரம் குரு, தத் பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமிரஹிதம் மாம் நித்திய கிங்கரம் குரு, துவச்சேஷத்வே ஸ்திரதியம் தத் பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமிரஹிதம் மாம் நித்திய கிங்கரம் குரு அப்படின்னு இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ரஹிதம் அப்படின்னு சொன்னால் உடன் இராதது, சஹிதம்னா உடன் இருப்பது. நம்ம கோவில் எல்லாம் பார்க்கச்சு சமயத்தை சஹிதன்னு போடுவான், சீதா லக்ஷ்மண சமயத்தை அல்லது சஹிதன்னு சில சமயம் சொல்றது உண்டு. சஹிதன கூட இருப்பது, ரஹிதம்னா கூட இல்லாமல் இருக்கிறது, அதான் நிஷித்த காமிய ரஹிதம். எல்லாமே தித்திய பக்தி. இதில் இந்த துவச்சேஷத்தை மற்றும் ஏழாம் ஏழாம் வேற்றுமை, பிரத்யேஷத்தை மட்டும் ஏன் மட்டுமே சவந்த் விபக்தி, சப்தமி பக்தி. அது மாம் குரு, என்னை செய்விப்பாயாக. குருன்றது இப்போ செய் அப்படின்ற அர்த்தம், நமஸ்குரு அந்த துவம்னு அர்த்தம், நீ செய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகங்கள் ஸ்துதி எடுத்து அவ வந்து துவம்ன்ற பதம் போடுவா, இல்ல பவான் நீங்கள்னு சொல்லுவா, அதெல்லாம் அந்த கவிகளுக்கு உண்டான ஒரு ரைட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தம் இதுதான் ஐந்தாவது பத்தியத்தினுடைய அர்த்தம். ஞாச தசகத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.